இப்படித்தான் நீராவி அழுத்தத்தோடு மேலே கொண்டு செல்லப்படுது. அங்கே நீராவியிலிருந்து வெப்பம் பிரிந்து விடுகிறது. ஆகவே நீராவி மேகக்கூட்டங்களாக அலைந்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் இந்த மேகக்கூட்டங்களுக்கு அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. நிறைய மேகங்கள் வந்து விளைநிலங்கள்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் நீர் நிறுத்துறதுனால இங்கே அழுத்தம் ஒரு இடத்துல ப்ரெஷர் குக்கரில் அழுத்தம் அது அதிகரித்ததும் அது வெளியில் ஓடி வர்ற மாதிரி, ரயில் இன்ஜினில் அழுத்தம் நீராவி பேரல் இருந்து நீராவி வந்து அழுத்தம் அதிகரித்ததும் அந்த பிஸ்டன் இருக்கிற வழியாக ஓடி வெளியில் போகலாம் அப்படின்னு அது பார்க்குற மாதிரி. சரியா, பானையில் இருக்கிற சோத்து பானையில் இருக்கிற நீராவி மேலுக்கு வழியாக போய் வெளியில் ஓடி போயிடலான்னு முயற்சி பண்ணுற மாதிரி, இந்த நீராவி அங்கே போனதும் அதுக்கு மேலே வழியில் போக முடியாது. அதனால் என்ன செய்யும், அழுத்தம் குறைவான கடல் பகுதியை நோக்கி போகும். கடல் பகுதியில் ஏன் அழுத்தம் குறைச்சலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தில் இவன் சேர்த்திருந்த தண்ணீர் பூமியினுடைய வெப்பமும் சூரியனுடைய வெப்பமும் சேர்ந்துக்கிட்டு நல்ல திறந்த வெளியில் நீரை நிறுத்தி மிகப்பெரிய அளவில் காடுகளை விட மிக அதிகமான நீரை நிறுத்தினதுனால சுலபமாக இது சூரியனுடைய உதவியாலையும் பூமியோடைய உதவியாலையும் சீக்கிரமாக நீராவி ஆயிரும். அதுவும் நிறைய நீர் இருக்கிறதுனால நிறைய நீராவி உருவாக்கி